ஐயா, இந்த வெளியில இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் என்னால் காட்ட முடியல, வேற யாராவது காட்ட முடியுமா? நான் காட்டுற செய்கிறேன். நீங்கள் என்ன தேங்க்ஸ். அட்மின் ஆக்க ஓகே. முடியும்? ஓகே, தேங்க்ஸ். சூப்பர். சரி. நான் பகிர்றது தெரியுதா? தெரியுது. சரி. சென்ற பாடலில் மந்தரையை மிகவும் கடிந்துரைத்த கைகேயி, இந்த பாடலில் அரச தர்மம் எது? எது நியாயம், எது நீதி என்று சொல்லி அதிலிருந்து நாம் மாறுவது சரியாகாது என்று சொல்லுகிறாள். அரச மரபு என்னவென்றால், ஒரு ராஜாவுக்கு பல பிள்ளைகள் இருந்தால் அதில் மூத்தவன் யாரோ அவனுக்குத்தான் அரசுரிமை போய் சேரும். இதுதான் தொன்று தொட்ட மரபாக இருந்து வந்திருக்கிறது. இளையவர்கள் இயல்பாகவே மூத்தவர்களுக்கு அந்த உரிமையை விட்டு கொடுத்து விடுவார்கள். அபூர்வமாக சில இடங்களில் இளையவர்கள் மூத்தவர்களுக்கு போட்டியாக மாறி பகைவர்களாக மாறி சண்டையிடுவதும் உண்டு. அது மிகவும் அரிதானதுதான். ஆனால் பெரும்பாலும் அந்த மரபு மாறாமல் இளையவர்கள் மூத்தவர்களுக்கு உள்ளடங்கி, மூத்த மகன் எவனோ அவனை அரியணையில் அமர வைத்து இவர்கள் தம்பிமார்கள் எல்லோரும் அவர்களுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுதான் காலந்தோறும் வருகின்ற முறை. அந்த முறைக்கு மாறாக ஒன்றை சொல்லுகிறாள் மந்திரை. பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும், உன் மகன் பரதனை நீ ராஜனாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். அதை கேட்டவுடன் இவள் துடிதுடித்து போய்விடுகிறாள் கைகேயி. ஏனென்றால் அவளுக்குள், மனதிற்குள் அந்த அரச அறம் என்பது நன்றாக வேரூன்றி இருக்கிறது. மூத்தவன் தான் முடிசூடுவதற்கு உரியவன் என்ற அந்த ராஜ தர்மம் அவளுடைய இதயத்தில் மாறாமல் இருப்பதனால் அவளும் அன்றைய நடைமுறையை நன்கு பார்த்துதானே வந்திருப்பாள். அன்றைய நடைமுறை அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தமையால் இவள் சொன்ன, இந்த மந்தரை சொன்ன கருத்து மிகவும் மாறுபட்டதாக, அறத்திற்கு புறம்பானதாக இருப்பதனால் அவள் துடிதுடித்து போய்விடுகிறாள். எனவே இவள் அறிவற்றவளாக பேசுகிறாள். எது நியாயமானது என்று தெரியாதவளாக பேசுகிறாள். அரச மரபே அறியாதவளாக பேசுகிறாள் இந்த மந்தரை என்று நினைத்து கொண்டு அவளுக்கு அறிவுறுத்தும் விதமாக இந்த பாடலில் பேசுகிறாள் கைகேயி. பிறந்திறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே, நிறந்திரம்பினும் நியாயமே திரம்பினும் நெறியின், திறந்திரம்பினும் செய்தவம் திரம்பினும் செய்தீர், மறந்திரம்பினும் வரன்முறை திரம்புதல் வழக்கோ. எப்போதும் பழைய மரபுகளை அவ்வாறே கடைபிடித்து வந்தால்தான் அது புகழுக்குரியதாக இருக்கும். அந்த மரபிலிருந்து மாறும்போது, அந்த அறத்திலிருந்து பிறழ்ந்து விடும்போது அங்கு வசை வந்து சேர்ந்து விடும். எனவே புகழை விரும்புபவர்கள் அந்த மரபு மாறாமல், பழைய அறம் தவறாமல் அந்த தடத்திலேயே பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிப்பவர்கள்தான் இவன் நியாயமான வழியில் வாழ்க்கையே அமைத்தவன், நீதிநெறி தவறாமல் இருப்பவன் என்ற அந்த புகழ் சொல்லை பெற முடியும். அதற்கு மாறாக நடந்துவிட்டால் வசை வந்து வாய்த்துவிடும். எனவே கைகேயி இங்கு என்ன சொல்கிறாள் என்றால், புகழ்தான் பிரதானமானது. நாம் பெறக்கூடிய அரச செல்வத்தை விட, பதவியை விட, அதிகாரத்தை விட புகழ்தான் உயர்ந்தது. அந்த புகழுக்கு கேடு வரும் விதமாக, அந்த புகழையே வசையாக மாறி போகும் விதமாக, பழைய மரபுக்கு மாறாக நாம் ஒன்றை செய்ய நினைப்பது சரியா என்று கேட்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய சாரமான கருத்து. அதற்கு அவள் முதலில் என்ன சொல்கிறாள் என்றால், புகழ்தான் பிரதானமானது, பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழையே. மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் அடையத்தகுந்தது என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது புகழ்தான். இதர செல்வங்கள், பதவிகள், பட்டங்கள், அதிகார நிலைகள், இவைகள் எல்லாம் அடையத்தக்கது என்று சொல்லப்படக்கூடியவை அல்ல. ஏனென்றால் இவையெல்லாம் நிலையற்றவை, அற்பமானவை. இவற்றை பெரிதாக கருதுவது சரியாக. புகழ்தான் பெறக்கூடியது. ஒருவன் ஒன்றை பெற்றிருக்கிறான், மிகச்சிறந்த ஒன்றை பெற்றிருக்கிறான் என்று சொல்ல தகுதியானது அவன் புகழ் பெற்றிருக்கிறான் என்று சொல்வதுதான். ஒருவன் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விட்டான், பெரும் இழப்பை சந்தித்து விட்டான் என்று சொல்லத்தக்கதும் அவன் அந்த புகழை அடையாமல் போவதுதான். பொருள் செல்வத்தை ஒருவன் பெறலாம், அவன் சிறந்த ஒன்றை பெற்றுவிட்டான் என்று சொல்ல முடியாது. பொருள் செல்வத்தை ஒருவன் இழந்து விடலாம், அவன் பெரிதான ஒன்றை நஷ்டப்பட்டு விட்டான் என்று சொல்ல முடியாது. புகழை ஒருவன் பெற்றால் அதுதான் மிகச்சிறந்த லாபத்தை அவன் அடைந்திருக்கிறான் என்று சொல்ல தகுதியானது. புகழை ஒருவன் இழந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டத்தை ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொல்ல தகுதியானது. இந்த பிறந்து இறந்து ஒருவர் பெறக்கூடியதும் நஷ்டப்படக்கூடியதும் என்று சொல்லத்தகுந்த ஒன்று இந்த உலகத்தில் எதுவென்று கேட்டால் அது புகழ்தான் என்று சொல்கிறார். அதுதான் சிறப்புக்குரியது என்பது முதல் அடியில் அந்த கைகையை சொல்லக்கூடிய கருத்து. பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழையே. பிறக்கிறோம், இறக்கிறோம், அப்படி பிறந்து இறந்து இந்த வாழ்க்கையை விட்டு போகிறோம். இந்த வாழ்க்கைக்குள்ள பெறத்தகுதியானதும் பெறத்தகுதியானது என்று சொல்லக்கூடியது புகழ்தான். அடுத்து பெரிய நஷ்டமாக ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடியதும் புகழ்தான். அதாவது புகழ் போய்விட்டது என்ற நிலைதான். புகழ் வந்து அடைந்து விட்டது என்று சொல்வதுதான் லாபம். புகழ் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வதுதான் நஷ்டம். லாபம் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒன்று இருக்கிறது என்றால் அது புகழ்தான். மற்றவையெல்லாம் அந்த கணக்குகளில் வைக்க வேண்டிய தகுதி வாய்ந்தவையே அல்ல. இந்த புகழ்தான் லாபம் நஷ்டம் என்ற அந்த கணக்குக்குள் வரக்கூடிய தகுதி வாய்ந்த ஒன்று என்று முதலில் சொல்லிவிட்டு, எனவே அந்த புகழை நாம் பெற வேண்டும் என்றால் நமது பழைய மரபு, குல மரபு, அது மாறாமல் அதன்படியே நாம் நடக்க வேண்டும். அதிலிருந்து நாம் மாறிவிட்டால், அந்த வரன்முறையை கைவிட்டு விட்டால் நமக்கு பழி வந்து சேரும். அப்படி வசை வந்து வாய்த்த பிறகு நாம் புகழ் அற்றவர்களாக மாறிவிடுவோம். அதனால் நாம் பெருத்த நஷ்டம் ஒன்றை அடைந்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாம் அந்த நமது பாரம்பரிய நெறிமுறையிலிருந்து மாறக்கூடாது. அதிலிருந்து மாறுவது சரியல்ல. வரன்முறை திரும்புதல் வழக்கோ என்று கடைசியில் பாடலை கம்பர் முடிக்கிறார், கையை சொல்வதாக முடிக்கிறார் இந்த பாடலை. வரன்முறை திரும்புதல் வழக்கோ. வரன்முறை என்றால் தொன்று தொட்டு வரக்கூடிய நடைமுறை, ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்கு முறையில் மாறுதல் நியாயமா? திரும்புதல் என்றால் மாறுபடுதல் என்று அர்த்தம். அது ஒரு அழகான தூய தமிழ் சொல். திரும்புதல் என்பது மாறுபடுதல். அப்படி மாறுபடுவது நியாயமா? வழக்கு என்பது நியாயம் என்ற பொருளில் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. வழக்கு என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இந்த இடத்தில் நியாயம் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. வரன்முறை திரும்புதல் வழக்கோ. அந்த பாரம்பரிய நடைமுறை, அதிலிருந்து நாம் மாறுபடுவது நியாயமா என்று கேட்கிறாள். அப்படி அந்த கேள்வியை அவள் கேட்பதற்கு சிலவற்றை முன்னால் அடுக்கி சொல்கிறாள். எது மாறுபட்டாலும் இது மாறுபடக்கூடாது என்று இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக சிலவற்றை வரிசையாக அடுக்கி சொல்கிறார். வேற பலவும் மாறுபடலாம், மாறுபடக்கூடாதவை என்று இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடியவை சில இருக்கின்றன அல்லவா? அவையெல்லாம் மாறுபடலாம், ஆனால் இது மாறுபடக்கூடாது. இந்த பரம்பரை ஒழுங்குமுறை மாறுபடக்கூடாது என்று சொல்கிறார். இது ஒரு முறை, அதாவது ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்ல நினைப்பவர்கள் பலவற்றை அடுக்கி சொல்லிவிட்டு அவையெல்லாம் அப்படியானாலும் இது இப்படி ஆகக்கூடாது என்று கடைசியில் முடிப்பார்கள். இந்த மாதிரியாக சொல்வது இப்போது கூட நடைமுறையில் இருக்கிறது. வானம் மாறலாம், பூமி மாறலாம், கடல் மாறலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் காதல் மாறாது என்றெல்லாம் திரை இசை பாடல்கள் பல வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள். வரிசையாக பலவற்றை சொல்லிவிட்டு கடைசியில் தான் நினைக்கின்ற கருத்தை சொல்லும் போது இது மட்டும் மாறக்கூடாது, இது மட்டும் மாறாது அல்லது மாறக்கூடாது என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு கருத்தை சொல்லுவது ஒரு உத்தி. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், நற்றவத்தவர் நெஞ்சு நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் பாடுகிறார். வரிசையாக அடுக்கி வருகிறார். பிள்ளையை தாய் மறந்து விடலாம், தாயை பிள்ளை மறந்து விடலாம், கண்கள் இமைப்பதை மறந்து விடலாம், கற்ற விஷயங்களை நெஞ்ச மறந்து விடலாம் என்றெல்லாம் வரிசையாக அடுக்கி கொண்டு வருபவர் கடைசியாக நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி வரிசையாக அடுக்கி விட்டு கடைசியில் ஒரு கருத்தை உச்ச நிலையில் வைத்து பேசுவது ஒரு முறை. அந்த முறைப்படி இங்கு கைகையையும் சொல்லுகிறார். நிறம் திரும்பினும், நிறம் என்றால் பண்பு தன்மை. ஒருவர் தம்முடைய பண்பிலிருந்து மாறுபட்டாலும், நியாயமே திரும்பினும், நீதியிலிருந்து வேறுபட்டாலும், நெறியின் திறம் திரும்பினும், நல்ல நெறியின் உறுதியிலிருந்து மாறுபட்டாலும், நெறி என்றால் நல்ல மார்க்கம், நல்ல நெறி, அறநெறி. அந்த அறநெறியில் செல்லக்கூடிய அந்த உறுதித்தன்மை, திறம் என்றால் உறுதித்தன்மை, அந்த உறுதித்தன்மையிலிருந்து மாறுபட்டாலும், செய்தவம் திறம்பினும், செய்யக்கூடிய தவம் அந்த தவம் நிலையிலிருந்து மாறிவிட்டாலும், செய்யிர்தீர் மறம் திறம்பினும், செய்யிர் என்றால் குற்றம் என்று அர்த்தம், குற்றம் தவறு என்றெல்லாம் பொருள்படக்கூடிய வார்த்தை அது செய்யிர். குற்றமற்ற செய்யிர்தீர் என்றால் குற்றம் தீர்ந்த, அதாவது குற்றம் இல்லாத என்று அர்த்தம், குற்றமற்ற மறம் திரும்பினும், மறம் என்றால் வீரம், குற்றமற்ற அந்த வீர தன்மையிலிருந்து மாறுபட்டாலும், இவையில் இப்படியெல்லாம் இந்தந்த நிலையில் இருந்து மாறுபட்டாலும், வரன்முறை திரும்புதல் வழக்கோ, பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த தொன்று தொட்ட நடைமுறை அதிலிருந்து மாறுபடுதல் நியாயமாகுமா? எனவே ஏ மந்தரையே, நீ சொல்லுவது சரியானதல்ல, உன் நாவை அடக்கி வைத்து கொண்டு சும்மா இரு, இப்படியெல்லாம் பேசாதே என்று குறிப்பு பொருள் பட இந்த வாசகத்தை கைகேயி சொல்லுகிறார். புகழ்தான் பிரதானமானது. எனவே அந்த புகழ் நமக்கு வேண்டுமென்றால் நாம் அந்த பழைய நடைமுறைக்கு மாறாக எதையுமே நாம் செய்யக்கூடாது. என்னென்ன மாறினாலும், மாறினாலும், எவை எவை மாறி போனாலும், இந்த நடைமுறை தொன்று தொட்ட அந்த ஒழுங்குமுறை அது மாறிவிடக்கூடாது. எனவே நீ இப்படியெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு பேசாமல் இரு என்று கைகேயி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த பாடல் நடுவில் நியாயமே இல்லை, நெறியின் திறம் திறப்பினம்னு இரண்டு முறை திறம் திறம்னு வருது இல்லையா, அதுக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது அர்த்தம் இருக்கா? திறம் திறம் திறம், அதாவது திறம் என்றால் உறுதி, அது வேறு சொல். திறம்புதல் என்றால் மாறுபடுதல், இது வினை, அது பெயர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திறம், திறம் என்றால் உறுதி, அது பெயர் சொல்லாக இருக்கிறது. திறம்புதல் என்றால் மாறுபடுதல், அது வினை சொல்லாக வந்திருக்கிறது. திறம்புதல் என்பதற்கான வேறு வேறு, திறம் என்பதற்கான வேறு வேறு, வேறு வேறு, ரெண்டு ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி. திறம்பு என்பதுதான் திறம்புதல் என்பதற்கான அடிச்சொல், அதிலிருந்து திறம்புதல், திறம்பினும் என்றெல்லாம் சொற்கள் மாறுபட்டு வரும். திறம் என்பது உறுதி என்ற பொருள் தரக்கூடிய பெயர் சொல். தரம் அதுவும் இதுல வருமா? தரம் திறம் தரம் வேறு. தரம் என்பது ஒரு பொருளினுடைய நல்ல நிலை எந்த அளவு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு தரம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு இடையினர் அகரம் வரும் தரம் என்பதற்கு. இது திறம், இது வல்லினர் அகரம். இது சரி ஐயா. ஐயா, செய்யிற்கு வந்து நீங்க குற்றம்னு சொன்னீங்கல்ல ஐயா? ஆமாம், செய்யிர்தீர் காட்சியவர் என்றெல்லாம் திருக்குறளில் வருகிறது. குற்றம், குற்றமற்ற அறிவினை உடையவர், செய்யிர்தீர் காட்சியவர் என்று ஒரு இடத்தில் வரும். செய்யிர் என்ற வார்த்தை திருக்குறளில் கூட பயின்று வந்திருக்கிறது, குற்றம் என்ற பொருளிலேயே வந்திருக்கிறது. செயிர்தீர் மரம், அந்த மரம் என்பதற்கு அடையாக அது வருகிறது. குற்றமற்ற வீரம், வீரத்தில் என்ன குற்றமற்ற வீரம் என்றால், போர்க்களத்தில் நல்ல வீரர்கள் அந்த நெறி மாறாமல் சண்டையிடுவார்கள். வீரத்தன்மையில் குறைந்தவர்கள் தான் போர்க்களத்தில் அந்த போர்க்களத்திற்கு உரிய விதிமுறைகளுக்கு மாறாக எல்லாம் சண்டையிடுவார்கள். புறமுதுகிட்டு ஓடுபவன் மீது அம்பு தொடுக்கக்கூடாது. நல்ல வீரன் அவ்வாறு செய்ய மாட்டான். ஆனால் இந்த செயிர் உடைய மரம் உடைய ஒருவன் புறமுதுகிட்டு ஓடுபவன் மீது கூட அம்பு தொடுப்பான். அதனால் அந்த வீரத்திற்கு அவ்வாறு ஒரு அடை கொடுத்தார். வீரத்திலும் குற்றமற்ற வீரம் இருக்கிறது, குற்றம் உள்ள வீரமும் இருக்கிறது. முரடர்கள் அப்பாவிகளை போட்டு அடிப்பார்கள், அது குற்றமுள்ள வீரம். அதை வீரம் என்று கூட சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு வீரம் அது. அவர்கள் அப்பாவிகளை எதிர்த்து அடிக்க முடியாதவர்களை அடிப்பார்கள். ஆனால் சுத்த வீரன், குற்றமில்லாத வீரம் உடையவன் தனக்கு தகுதி உடைய சக வீரனோடுதான் சண்டையிடுவானே தவிர, அபலைகளை அப்பாவிகளை எல்லாம் அவன் துன்புறுத்துவதில்லை. அந்த அடிப்படையில் தான் இங்கு அந்த வீரம் என்பதற்கு செயிர் தீர் என்ற ஒரு அடை சேர்த்து சொல்லியிருக்கிறார். இந்த காலத்துல சில சில சொல்லுவாங்க இல்லையா, வரமுறை தவறி பேசிவிட்டான். ஆமா ஆமா, அது ஒரு வரன்முறைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இந்த வரன்முறை இடத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மாறுபட்டு மாறுபட்டு வரும். இப்போது வரன்முறை தவறி பேசிவிட்டான் என்றால், இப்ப பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் என்னதான் நம்மை கடிந்துரைத்தாலும் அல்லது நம் விஷயத்தில் தவறு செய்தாலும், நாம் பெரியவர்களை ஒரு வரன்முறை வைத்துதான் பேச வேண்டும், மரியாதையாகத்தான் பேச வேண்டும். அதை சகித்து கொள்ள வேண்டும், அவர்கள் செய்த கிட தவறுகளை சகித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் ஏதாவது தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விடுவோமே ஆனால் வரன்முறை தவறி பேசியவர்களாக மாறிவிடுகிறோம். அது அதுவும் ஒரு முறை இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறு பேச வேண்டும் என்றெல்லாம் ஒரு முறை தொன்று தொட்டு வருகிறது. அது மாறிவிட்டால் வரன்முறை தவறி பேசிவிட்டான் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே போல இங்கு யார் அரச பீடத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு அரண்முறை இருக்கிறது. மூத்தவன் தான் முடிசூட வேண்டும், அதுதான் வரன்முறை. அதிலிருந்து மாறுபடுவது நியாயமா என்று கைகேயி கேட்கிறாள். இவ்வளவு நல்லவளாக கைகேயி இருக்கிறாள், இப்படிப்பட்டவள் தான் பிறகு முற்றிலும் மாறாக வஞ்சகம் இழைக்க தொடங்கி விடுகிறாள். அந்த அளவுக்கு அவள் மாறி போய்விடுகிறாள். அப்படியே 180 டிகிரி கோணத்தில் அவள் மாற்றம் உற்று விடுகிறாள். அந்த மாற்றத்திற்கு காரணம் மந்திரையினுடைய அந்த துர்போதனை தான். பேச்சாற்றல் உடையவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றி விடுவார்கள். இது நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த சான்றாக மந்தரை கைகேயியை மனம் மாற்றிய இந்த நிகழ்வை சொல்லலாம். நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், நாம் சில விஷயத்தை செய்யவே கூடாது என்று முடிவெடுத்திருப்போம். நல்ல திறம்பட பேசுபவர்கள் நம்மிடம் வந்து அதனுடைய சாதகம் இவை என்றெல்லாம் சொல்லி அதை நம்மை செய்ய வைத்து விடுவார். நம்முடைய நமக்கு அதற்கு முன்பு இருந்த உறுதியையே உடைத்து தள்ளி விடுவார். அப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு காட்சியை எப்படி இங்கு கைகேயி, இவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய கைகேயி மந்திரையினுடைய அந்த வாத பிரதிவாதங்களால் மாறி போனது போன்ற ஒரு காட்சியை ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் நாம் பார்க்கலாம் என்று சிலர் சொல்லுவார்கள். அது என்னவென்றால், அந்த ஜூலியஸ் சீசர் படுகொலை செய்யப்படுகிறான், வஞ்சகமாக படுகொலை செய்யப்படுகிறான். அவன் செய்ய அவனுடைய கொலை நியாயமானதுதான் என்று அங்குள்ள பிரபுக்கள் மக்கள் இவர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். ஜூலியஸ் சீசரை கொன்றது நியாயம்தான் என்று கருதுகிறார்கள். அந்த எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஆண்டனி என்பவன் அவர்கள் மத்தியில் தோன்றி ஜூலியஸ் சீசருடைய படுகொலை நியாயத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் மத்தியில் பேசி அவர்களுடைய அதற்கு முன்பு அவர்கள் இருந்த மனநிலையை முற்றிலும் மாற்றிவிட்டான் என்று அந்த கதை வரும். அதில் அவன் பேசக்கூடிய அந்த மார்க் ஆண்டனி பேசக்கூடிய அவன் முன்வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் எல்லாம் எப்படி இங்கு கூனி படிப்படியாக வாதங்களை வைத்துக் கொண்டு வருகிறாளோ, கைகை மனத்தை படிப்படியாக மாற்றுகிறாளோ, அதை போன்றதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆக பேச்சாற்றல் உடையவர்கள் ஒரு தனிநபரையும் மாற்றிவிட முடியும், ஒரு கூட்டத்தையும் மாற்றிவிட முடியும். கூட்டத்தின் மனப்போக்கையே முற்றிலும் மாற்றி வேறு மனம் போக்கு உடையவர்களாக செய்துவிட முடியும். பேச்சுக்கு அவ்வளவு திறன் இருக்கிறது. நீங்கள் தலைவர்களாக அரசியல் உலகில் வளம் வந்தவர்களை எல்லாம் பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் பேச்சாற்றல் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த மாடர்ன் பெரும்பாலும் மிக அபூர்வமாக இந்த என்னது ஒரு ஆஃப்டர் ஒரு 1960க்கு அப்புறம் அது பேச்சால் வீட்டி இது பண்றது வந்து அண்ணாதுரை இல்லையா? ஆமாம், அது தமிழக ஆமா அரசியல்ல நாம பார்க்கிறோம். அது தமிழக அரசியல்ல மட்டும் இல்ல, உலக அரசியல். ஹிட்லரையே மிகச்சிறந்த பேச்சு திறன் ஆமா உடையவராக என்றுதான் சொல்கிறார்கள். அவர் பேசினால் எதிரே உள்ளவர்களை அப்படியே வன்முறையாளராக கூட மாற்றி எல்லாரையும் ஒரே நேரத்தில் வன்முறை செய்ய தூண்டிவிட்டு விடுவார். அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு திறம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் கூட அவர்தான் சொல்லுவார். ஆமாம், பெர்னார்ட் ஷா கூட பெர்னார்ட் ஷா தெரியல எனக்கு, ஆனா சர்ச்சில் சொல்லுவாங்க அரசியல் தலைவர்கள்ல, அரசியல் பெர்னார்ட் ஷா தலைவர் அரசியல் தலைவர் கிடையாது, இஸ் எ பிலாசபர் இல்லையா? சோ பெரும்பாலும் வந்து தலைவர்களாக அரசியல் உலகில் வந்தவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் உடையவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அதான் சொல்வார்கள், அதாவது நீங்கள் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மன்னர்களாக இருந்தவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால், மன்னர்களாக இருந்தவர்களில் ஐம்புலன்களில் கண் இல்லாதவர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள், காது கேளாதவர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள், கால் நடக்க முடியாதவர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஊமையாக இருந்த ஒருவர் இது அரச பீடத்தில் ஏறியதாக இதுவரையும் சரித்திரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதிகாரமே வாய் வழியாகத்தான் செயல்பாட்டுக்கு வருகிறது. அந்த வாயே பேச முடியாத நிலை வந்துவிட்டால் அங்கு அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு நிலை வந்துவிடுகிறது. எனவே அதிகாரம் செலுத்தி பிறரை ஆட்படுத்துவதற்கு அந்த சொற்கள் பிரதானமானவையாக இருக்கிறது. அதன் அந்த சொற்களின் வாயிலாகத்தான் பிறரை கட்டுப்படுத்துவதும் பிறரை கைப்பாவையாக ஆட்டி படைப்பதும் நடக்கிறது. எனவே அந்த சொல்லுக்கான வலிமை அவ்வளவு தூரம் இருக்கிறது. அதை நாம் இங்கு மந்தரையிடம் பார்க்கிறோம். மந்தரை அவ்வளவு தூரம் மிக உறுதியான நிலையில் மிக தூயவளாக இருந்த அந்த கைகையினுடைய மனத்தையே மாற்றி விடுகிறார். இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கல, அந்த அப்படியே மனசை மாத்தி விட்டுருவாங்க. ஆனா ஆமாம், அந்த கைகை அது வந்து டெம்பரரி தான் இல்லையா? அட்லீஸ்ட் கைகை வந்து அவன் ராமன் காட்டுக்கு போன அப்புறம் அழுது அழுது குளிச்சிருப்பள். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த அவள் உணர்ந்து கொள்கிறாள். டைமுக்கு உண்மைதான். லைக் அந்த யூ ஆல் யூனி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் போறோம் அந்த கலைபரத்தை உண்டாக்குறதுக்குல, நீ பர்மனண்டா அந்த எண்ணம் வேண்டாம் இல்லையா? ஒருத்தர் மனசை கலைச்சு விடுறதுக்கு ஆமாம், சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்துக்கு அவர்களை மாற்றி விட்டார்கள். அப்புறம் அவர்களே வருந்து வருவார்கள், ஐயோ நாம தெரியாதனமாக இவ்வாறாக மாறி விட்டோமே. ஐயோ நம்ம பேச்சுக்கு ஆமாம், கேட்டுப்போம். அப்படி அப்புறம் திட்டுவாங்க, அவ பேச்சை கேட்டு நான் இப்படி ஆகிட்டேன் ஆமா, ஆனா அந்த அப்படின்னு. ஆனா அந்த வாட் எவர் டைம் அந்த அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. தெரியாது. அதுதான் அந்த அந்த எதிராளியோட அந்த இன்னொருத்தவங்களோட ஆமாம் பவர். ஆமாம் நீங்க ஆமாம் சொல்றீங்கல்ல அந்த இதில் வேறு சந்தேகங்கள் இருக்கா இந்த பாடலில்? கைகை. வேற அடுத்த சந்தேகம் பாடல். இல்லையா? எளிமையான சரி, அடுத்த பாடல். இவ்வாறாக இவள் அந்த பரம்பரை வழக்கத்தை பற்றி சொல்லுகிறாள், அந்த வரன்முறையை பற்றி சொல்லுகிறாள் கைகேயி. அதற்கு மாறாக ஒரு தர்க்கத்தை வைக்கிறாள் மந்தரை. கைகேயி சொன்னது, மூத்தவர்க்குத்தான் முடிசூடும் உரிமை உண்டு என்பது. இதுதான் பாரம்பரிய வழக்கம், இதுதான் தொன்று தொட்ட நடைமுறை என்பது கைகேயி சொன்னது. அதற்கு மாறாக கூனி என்ன சொல்கிறாள் என்றால், சரி, மூத்தவருக்கு தான் அரசு என்று நீ சொல்கிறாய். அப்படியானால் தசரதன் மூத்தவனா, இப்போது ராமன் மூத்தவனா பரதன் மூத்தவனா என்று பார்க்கும்போது ராமன் தான் மூத்தவன். சரி, ராமனுக்கு தான் அரசு செல்ல வேண்டும், மூத்தவருக்கு தான் அரசு செல்ல வேண்டும் என்றால் ராமன் மூத்தவன். பரதனோடு ஒப்பிடும் போது ராமன் மூத்தவன், ராமனுக்கு தான் அரசு செல்ல வேண்டும். சரி, நியாயம். அப்படியே பார்ப்போம், நீ சொல்லக்கூடிய அந்த நியாய நடைமுறைப்படியே பார்ப்போம். தசரதனையும் ராமனையும் எடுத்துக்கொள்வோம். தசரதன் மூத்தவனா ராமன் மூத்தவனா? தசரதன் தான் மூத்தவன். தசரதன் என்ன செத்தா போய்விட்டால் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கும் போது ராமனுக்கு பட்டம் கட்டுவது எப்படி நியாயமாகும்? ராமன் இளையவன் அல்லவா? மூத்தவனாகிய தசரதன் இருக்கும்போது அரசு உரிமை இளையவனாகிய ராமனுக்கு வருவது நியாயமா? இது சற்றும் பொருந்தாத ஒரு தர்க்கம். ஆனால் இதையும் அந்த இடத்தில் அந்த மந்தரை பேசுகிறாள். மூத்தவர் குறித்தரசனும் முறைமையின் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள்முடி புனைவதற்கிசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விளக்குமார் எவனோ? மூத்தவனாகிய தசரதன் இருக்கும்போது வயதில் இளையவனாகிய ராமன் சூடுகிறான் என்றால், ராமன் இருக்கும்போது அவனுக்கு இளையவனாகிய பரதன் பட்டம் சூடக்கூடாதா? தசரதன் இருக்கும்போது ராமன் பட்டம் சூடுகிறான் என்றால் ராமன் இருக்கும்போது பரதன் பட்டம் சூடக்கூடாதா என்று கேட்கிறார், என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். இது ஒரு விதண்டாவாதம் தான். ஆனால் இதையும் அந்த போக்கில் அவள் ஒரு வாதமாக வைக்கிறார். ரெடி, அது உறவு முறை வேறு. அது தசரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடியது தந்தை மகன் உறவு, ராமனுக்கும் பரதனுக்கும் இருக்கக்கூடியது சகோதர உறவு. சகோதரர்களில் மூத்தவர்கள் பட்டம் சூட வேண்டும் என்பதுதான் அந்த வரைமுறை, அந்த வரன்முறை. அதைத்தான் கைகேயி சொன்னாள். ஆனால் மந்தரை அதை வேறு மாதிரி திரித்து பேசுகிறாள். மூத்தவர்களுக்குத்தான் பட்டம் என்று நீ சொல்கிறாய், தசரதன் தானே மூத்தவன், ராமன் வயதில் குறைந்தவன் தானே, அப்படி இருக்கும்போது ராமனுக்கு பட்டம் சூடுவது நியாயமாகுமா என்று கேள்வி கேட்கிறார். இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார். மூத்தவர் குறித்த அரசனும் முறைமையின் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன். கடல் வண்ணன் என்பது இங்கு ராமனை குறிக்கிறது. கடல் வண்ணன், அவன் நீல நிற வாய்ந்தவன், கடல் போன்ற நீல நிறம் வாய்ந்தவன் என்பதனால் கடல் வண்ணன். கடல் வண்ணன் என்று சொல்வார்கள், மேக வண்ணன் என்று சொல்வார்கள், மரகத வண்ணன் என்று சொல்வார்கள், நீலமணி வண்ணன் என்று சொல்வார்கள். இப்படி பல ஓமானங்கள் சொல்லி, அவனுடைய நிறத்திற்கு ஓமானங்கள் சொல்லி அவனை குறிப்பிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் கூனியும் கடல் வண்ணன் என்று ராமனை பற்றி சொல்கிறார். கூனி அப்படி ஒரு கடல் வண்ணன் என்று சொல்வது ஒரு உயர்வான ஓமானம்தான். ஆனால் கூனி இங்கு அதை சொல்லுகிறாள் என்றால் அதில் ஒரு குத்தல் இருக்கிறது. அது அவள் மரியாதையாகவோ அல்லது ராமனை சிறப்பிக்கும் விதமாகவோ சொல்வதல்ல. அதில் ஒரு எள்ளல் தொனியோடு தான் அவள் சொல்லியிருப்பாள். அதை நாம் அவள் பேசுகின்ற அந்த முறையில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். உலகம் காத்த மன்னனின் இளைய நன்றோ கடல் வண்ணன். உலகம் காத்த மன்னன், இதுவரைக்கும் இந்த நாட்டை காத்து வந்திருக்கக்கூடிய தசரத மன்னனை விட இளையவன் அல்லவா கடல் வண்ணன், இந்த ராமன் இளையவன் அல்லவா. மூத்தவர் குறித்து அரசனும் முறைமையின், மூத்தவருக்குத்தான் உரித்து உரித்தானது அரசு, ராஜ்யம் என்பது மூத்தவருக்குத்தான் உரியதானது என்னும் முறைமையின் என்னும் முறைமைப்படி நாம் பார்த்தால், அதில் பார்த்தால் என்ற ஒரு வார்த்தையை நாம் கொஞ்சம் சேர்த்து பொருள் பார்க்க வேண்டும். அந்த முறைமையின் அந்த முறைமைப்படி பார்த்தால் உலகம் காத்த மன்னனின் இளையவன் அன்றோ கடல் வண்ணன், தசரதனை விட வயதில் குறைந்தவன் அல்லவா சமுத்திர வண்ணவன் வண்ணனாகிய ராமன். ஏத்து நீள்முடி புனைவதற்கிசைந்தனன் என்றால், ஏத்து நீள்முடி புனைவதற்கிசைந்தனன் என்றால் ஈத்தரும் செல்வம் பரதனை விளக்குமார் எவனோ, அவன் முடி புனைவதற்கு இசைந்தான் என்றால் அந்த ராமன், தசரதனை விட வயதில் குறைந்த அந்த ராமன் தனக்கு அந்த உரிமை வந்து சேர்ந்ததை ஏற்றுக்கொண்டான் என்றால், முடிபுனைவதற்கு அவன் ஒப்புக்கொண்டான் என்றால் நியாயப்படி அவன் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்பா இருக்கிறார், வயதான அப்பா இருக்கிறார், என்னை விட மூத்தவராகிய என் அப்பா இருக்கிறார், அவர் இருக்கும்போது நான் முடிசூடுவது தகாது என்று அந்த ராமன் சொல்லி இருக்க வேண்டும். அந்த நமது மரபுப்படி அவன் அவ்வாறு தான் சொல்லியிருக்க வேண்டும். அரச மரபுப்படி மூத்தவருக்கு தான் அரசாள வேண்டும் என்றால் மூத்தவராகிய தசரதர் இருக்கிறார், எனவே நான் இளையவனாகிய நான் பட்டம் கட்டக்கூடாது என்று அந்த ராமன் அதை மறுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒப்புக்கொண்டான், இளையவனாகிய அவன் ஒப்புக்கொண்டான் என்றால் நீ தரும் செல்வம் செல்வம் பரதனை விளக்குமாறு எவனோ, மீத்தரும் செல்வம், பெரும் செல்வம், மிக உயர்வான செல்வம், மீ என்றால் உயர்வு, மீ மிசை, இந்த ஒரு பொருள் பன்மொழிக்கு பெரும்பாலும் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் எல்லோரும். மீ மிசை என்பது மீ என்றாலும் உயர்வு, மிசை என்றாலும் உயர்வு, எனவே அவை இரண்டும் இணைந்து பக்கத்து பக்கத்தில் ஒரே பொருளை தந்து நிற்கின்றன, இது ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்வார்கள். அந்த ஓமானத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு மீ என்ற வார்த்தை உயர்வு என்ற பொருளில் வருகிறது. மீ என்ற வார்த்தை இலக்கியங்களில் பல இடங்களில் உயர்வு என்ற பொருளில் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். திருக்குறளில் எல்லாம் அந்த பொருளில் வந்திருக்கிறது. மீ கூறும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் என்ற திருக்குறளில் எல்லாம் அந்த மீ என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இங்கு மீ தரும் செல்வம் என்றால் உயர்வை தருகின்ற செல்வம், அதாவது அரச செல்வம் என்று அர்த்தம். எந்த செல்வத்தை பெற்றால் மிக உயர்நிலை பெற முடியும் என்றால் அரச செல்வத்தை பெற்றால் உயர்நிலை பெற முடியும், மற்ற எல்லோரையும் விட உயர்நிலை பெற முடியும். எனவே அதை அந்த அரச செல்வத்தை மீ தரும் செல்வம் என்று மந்தரை குறிக்கிறார். உயர்வை தரக்கூடிய இந்த அரச செல்வம் பரதனை விளக்குமாறு எவனோ, பரதனுக்கு மட்டும் இல்லாமல் அது விலகி போகின்ற விதம் எப்படியோ என்று கேட்கிறார். எவன் என்றால் எப்படியோ எவ்வாறோ என்று அர்த்தம். அது அது கேள்வி, அல்லது ஏன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அர்த்தம் ஏனோ, அது பரதனுக்கு மட்டும் விலகி போகின்ற விதம், அதிலிருந்து பரதனை மட்டும் விளக்குகின்ற விதம் ஏனோ, ராமன் விளக்கத்தக்கவன் அல்லாதவனாக அதற்குரியவன் ஆகிறான் என்றால், வயதில் குறைந்த ராமன் தசரதனை விட வயதில் குறைந்த ராமன் வயதில் குறைந்தவன் என்ற அடிப்படையில் விளக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் விளக்கத்தக்கவனாக இல்லாமல் அரச உரிமைக்கு உரியவனாக ஏற்கப்படுகிறான். அப்படி ராமன் ஏற்கப்படுகிறான், அவன் அந்த முடி சூடுவதற்கு ஒப்புக்கொள்கிறான் என்றால் பரதன் மட்டும் அதற்கு விலக்கு விதி விலக்கா என்ன? பரதனும் வயதில் குறைந்தவன் தான், ராமன் அதற்கு உரியவனாக ஆகும்போது பரதன் ஆகக்கூடாதா என்று கேட்கிறாள். மீத்தரும் செல்வம் பரதனை விளக்குமாறு எவனோ, இந்த பெரிய அரச செல்வமானது, உயர்வை தரக்கூடிய இந்த அரச செல்வமானது பரதனை மட்டும் விளக்குகின்ற விதம் ஏனோ, பரதனும் அதற்கு உரியவன்தான், இது நியாயம் இல்லை, பரதன் உரியவன் அல்லன் என்று சொல்வது நியாயம் அல்ல என்று மந்தரை இவ்வாறாக வாதத்தை வைக்கிறார். இந்த நீள்முடி, நீள்முடி என்றால் பெரிய கிரீடம், பெரிய கிரீடம் புனைவதற்கு இசைந்தனன் என்றார். அந்த நீள்முடி என்பதற்கு ஏத்து என்ற ஒரு அடை வந்திருக்கிறது. ஏத்துதல் என்றால் போற்றுதல், போற்றக்கூடிய பெரிய கிரீடம், கிரீடம் போற்றுதலுக்குரியதாகத்தானே இருக்கிறது. கிரீடம் சூடியவர்களை எல்லோரும் போற்றுகிறார்கள் அல்லவா? எனவே அந்த கிரீடத்திற்கு ஏத்து என்ற ஒரு அடையையும் நீள் என்ற ஒரு அடையையும் கொடுத்திருக்கிறார். நீள் என்றால் பெரிய கிரீடம். இங்கு பெரிய பெரியது என்பது அந்த கிரீடத்தின் பெரிய பெரிய வடிவத்தை சுட்டுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த கிரீடம் பெரிய கிரீடம் என்று சொல்லப்படுவது ஏனென்றால் அது மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆளக்கூடிய அடையாளமாக அந்த கிரீடம் இருப்பதனால் அந்த அதிகார பரப்பை குறிப்பதற்காக நீள்முடி என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள். போற்றத்தக்க ஏத்து நீள்முடி, ஏத்து முடி என்றால் போற்று முடி, அது அது வினைத்தொகை சொற்றொடர். ஏத்து முடி என்பது வினைத்தொகை சொற்றொடர், நீள்முடி என்பது பண்பு தொகை சொற்றொடர். அந்த ஏத்து நீள்முடி என்ற சொற்றொடரில் ஒரு வினைத்தொகையும் இருக்கிறது, ஒரு பண்பு தொகையும் இருக்கிறது. ஏத்து முடி என்பது வினைத்தொகை, அது காலம் கறந்து வருகிறது, மறைந்து வருகிறது. நீள்முடி என்பது பண்புத்தொகை, பெரிய கிரீடம். அவராக பெரிய மகுடத்தை புனைவதற்கு ராமன் ஒப்புக்கொண்டான் என்றால் பரதன் அதற்குரியவன் ஆக மாட்டானா? அவனை மட்டும் அந்த செல்வம், அந்த அரச செல்வம் விளக்குவது நீக்குவது ஏனோ, அது சரிதானோ என்று மந்தரை வாதம் செய்கிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன் அந்த காலத்துல அரசர், நம்ம இந்த காலத்துல சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆமா, அரசர், அரசருக்கு சின்ன அந்த ஆமா, அரசர் இருப்பார், அடுத்து இளவரசர் இருப்பார், இளவரசு பட்டம் கட்டுவார்கள். இளவரசு கிட்டவங்க இந்த மாதிரி ஒரு அரசருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி யாரும் இல்ல இல்ல. அந்த அமைச்சர்கள் இருப்பார்கள், அதாவது அரசர் என்பவன் ஒருவன் தான் இருப்பான், அமைச்சர்கள் பலர் இருப்பார்கள். அமைச்சர்கள் பிரதான அமைச்சர், பிரதான மந்திரி ஒருவர் இருப்பார், அதன் பிறகு அவருக்கு துணையாக பல மந்திரிகள் இருப்பார்கள். மந்திரிகள் எப்போதும் பலராகத்தான் ஒரு அரசர். தளபதி இருப்பார், படை தளபதி இருப்பார், அமைச்சர்கள், துணை துணை துணை அரசர் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பொதுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த இப்போதுதான் முதல்வர், துணை முதல்வர் என்றெல்லாம் சொல்லுகிறார். ராஜகுரு அந்த காலத்துல வந்து ராஜகுரு இருப்பாங்க, அவர் தான் அந்த அரசியல் இதெல்லாம் சொல்லி கொடுப்பார். எல்லா ராஜாக்கும் ஒரு ராஜகுரு இருப்பார், அவர் தான் அட்வைசர், பொலிட்டிக்கல் அட்வைசர் அது இருப்பாங்க. அப்புறம் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க, படைத்தளபதி இருப்பாங்க, அப்புறம் வேற அப்புறம் அந்த அந்த அந்த சீஃப்டன்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த இப்ப நம்ம ராஜராஜ சோழன்ல பார்த்தோமே, பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர், அவங்க எல்லாம் வந்து அவங்க தே ஆல் லிவ் லைக் அ கிங் இல்ல. அந்த பழுவேட்டரையர் மாளிகையே பெருசாலாம் இருக்குமே இந்த ராஜராஜ சோழன் சினிமா. ஆனா அவங்க வந்து குறுநில மன்னர்கள் கிடையாது, தே ஆர் கால்ட் சீஃப்டன்ஸ். இப்போ இந்த அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மை, நம்ம வந்து அவனை ராஜா நினைக்கிறோம்ல, நோ, ஹி இஸ் நாட் அ ராஜா. வீரபாண்டிய கட்ட பொம்மன் இஸ் அ சீஃப்டன், யூனோ, அந்த ஹி இஸ் லைக் இட் இஸ் சிமிலர். அதாவது ஒரு குறுநில மன்னன் மாதிரி, ஆனா குறுநில மன்னன் கிடையாது. அவங்க ஒரு அதாவது அது பேர் வந்து சீஃப்டன் அப்படிம்பாங்க, அதுக்கு அதுக்கு இங்க கரெக்ட் தமிழ்ல கரெக்ட் வேர்டு தெரியல. ஐயா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர் தானே, திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறம் வீரபாண்டியன் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர், எஸ் எக்ஸாக்ட்லி, சீஃப்டன் தான் பாளையக்காரர், கரெக்ட் கரெக்ட், அதுதான் கரெக்டான தமிழ் வேர்டு பாளையக்காரர். ஏன்னா அவங்க அந்த லேண்ட் அந்த ஃபுல்லா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து தமிழன் கிடையாது, மஞ்சள் அரித்து குடைத்தாயார். அந்த சினிமால பாத்திருக்கோம்ல, சிவாஜி கணேசன் வசனம். ஆக்சுவலி வீரபாண்டிய கட்ட பொம்மனுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு, அவன் தமிழ் கிடையாது. சும்மா சினிமால காட்டுறாங்க, ஓ என் குல பெண்ணு மஞ்சள் அரித்து குடைத்தாயால அந்த அவன் வந்து. ஆனா அவன் முருக பக்தன், முருக பக்தன். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கல்வெட்டுல எல்லாம், திருச்செந்தூர் கல்வெட்டுல எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய வீடு எல்லாம், இப்போ எங்களோட ஃபேமிலி இருக்குல்ல, இப்போ எங்க அண்ணனோட, அதாவது எங்க பெரியம்மா, அவங்க நிறைய ஃபேமிலி வீடெல்லாம் அந்த அவங்களுக்கு அந்த பழையகால அந்த வீடு, அந்த வீடு அந்த கொடுத்தது நிலம் அதெல்லாம் கொடுத்தது வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் தான். அந்த அரசர் கொடுத்த நிலம் வீடு அந்த செய்முறை அதெல்லாம் வந்து அது அரசன் அந்த காலத்துல கொடுத்தது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த அந்த இந்த திருச்செந்தூர்ல வந்து அந்த 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும்ல, அது நடந்து முடிஞ்சு மணி அடிப்பாங்களாம். அப்புறம் அடுத்த கோயில்ல மணி அடிப்பாளாம், அடுத்த கோயில்ல அப்படி அடிச்சு அடிச்சுதான் அவங்க திருநெல்வேலி பாஞ்சாலன் குறிச்சியில அந்த மணி கேட்ட பிறகுதான் அவன் சாப்பிடுவானோ அந்த. ஆமாம், ஆமா, சோ பெரியவங்க இதை இதை சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிராமத்துல பெரியவங்க வந்து கொஞ்சம் ஆமா, இதை அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து இவர் அது எந்த ராஜாக்குன்னு தெரியல, ஆனா அந்த அந்த நாயக்கருக்குள்ள அந்த நாயக்கர் தானே கடைசியில சேர சோழர் பாண்டியர் எல்லாம் போன பிறகு அந்த மதுரை அந்த அந்த ஃபுல்லா அந்த பாஞ்சாலம் திருநெல்வேலி அதையெல்லாம் ஆண்டவர்கள் வந்து நாயக்கர்கள் தானே. இப்ப இந்த சைடு எல்லாம் கேரளா ராஜாக்கள், அந்த பக்கம் எல்லாம் நாயக்கர்கள் ஆன தேசே, அவர் வந்து அந்த நாயக்கரோட பாளையத்துக்காரர் அப்படின்னு நிறைய. அது மாதிரி பாளையத்துக்காரர்கள் இருப்பார்கள் சீனா, அந்த அவங்க வந்து தே கண்ட்ரோல் த லேண்ட்ஸ். அந்த சில இல்ல, சில அது அது தெரிஞ்சது இல்ல, நான் சும்மா கேட்டது வந்து அரசருக்கு துணை அரசர் மாதிரி பதவி இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்திருக்கான்னு கேட்டேன். அப்படி இருந்தா அப்படி பரதன ஒரு துணை அரசனா ஆகியிருந்தா பிரச்சனையே இல்லாம ஆஹ், அதுதான் போயிருக்கு. சொல்றேன், அதான் சொல்லுவார். ஆமா, இல்ல இந்த இல்ல அந்த காலத்துல வந்து அதான் இந்த பட்டம் கட்டுவது வந்து, ஆமா, அந்த பட்டத்து ராணி. அதே மாதிரி ஒரு ராஜாக்கு வந்து நிறைய மனைவிகள் இருப்பாங்க, ஆனா பட்டத்து ராணி ஒருத்தி தான் இருப்பான். ஆனா இந்த தசரதனுக்கு இந்த 3 பேர் தான் பட்டத்து ராணி. தசரதனுக்கு நிறைய மனைவிமார்கள் உண்டு இல்லையா ஐயா, ஆனா இந்த 3 பேர் தான் பட்டத்து ராணிகள் இல்லையா. இந்த கோசலை, கைகேயி, அப்புறம் மூணாவது பேர் யார், சுமத்திரையா? சுமத்திரை ஆமா, சுமத்திரை சுமத்திரை. இவ 3 பேர் தான் பட்டத்து மகிழ்ச்சி. இப்ப அதே மாதிரிதான் கிருஷ்ணனுக்கும் நிறைய மனைவிகள் உண்டு, ஆனா ருக்குமணி சத்யபாமா தான் பட்டத்து மகரிஷிகள், ரைட்? அதே மாதிரிதான் அந்த எல்லாருக்கும் நிறைய மனைவிகள். சோ பட்டத்துக்கு வருவது ஒருத்தர் தான் இல்ல, அதுலயே ஒருத்தரோட மகன் தான் அரசவைக்கு வர முடியும் இல்லையா. இப்ப இவனுக்கு அதாவது 3 பேர். இதுல இதுல இதுல என்னன்னா, இப்போ இந்த காலத்துல சொத்து எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆமா, அந்த காலத்துல அரசர்களாக இருப்பவர்கள் சில அரசர்கள் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். சின்ன சிறிய மகர்களுக்கு வடக்கு பகுதியை நீ ஆண்டு கொண்டிரு, தெற்கு பகுதியை இவன் ஆளட்டும் என்று பகிர்ந்து கொடுத்த அரசர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அப்படி பகிர்ந்து கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்தால் என்ன ஆகும் என்றால் தேசத்தின் அளவு சுருங்கி விடும், பரந்த ராஜ்யம் என்ற அந்த பெருமை குன்றி போய்விடும். எனவே அவராக பிரித்து கொடுப்பது பொதுவான வழக்கம். இப்போது பிரித்து கொடுத்திருந்தால் பிரச்சனையே இருக்காது. பரதனுக்கு ஒரு பகுதி, எல்லாருக்கும் பங்கு போட்டு 4 பேருக்கும் பங்கு வைத்திருந்தார்கள் என்றால் இந்த சிக்கலை இருந்திருக்காது. ஆனால் அந்த ராஜ்யம், அந்த கோசல ராஜ்யம் என்பது மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் ராஜ்யமாக திகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதனால் அதை பிரிக்காமல் ஒருவனே ஆள வேண்டும் என்ற கருத்துடையவனாக தசரதன் இருக்கிறான். அது இல்ல, தசரதன் பிரிச்சு மட்டுமில்ல, கொடுத்தா அதற்கு ஐயா வந்து அந்த காலத்துல வந்து இந்த மற்றவங்க வந்து படையெடுத்துருவாங்க இல்ல. இப்ப நீ ஆமா தனியா ஆண்டு கொண்டிருந்தான், அதான் அவனுக்கு ஆமா அந்த ஆமா பெரிய சின்ன படை பெரிய இது இருந்ததுன்னா பயமா இருக்கும். அதாவது மத்தவங்க பயப்படுவாங்க, பெரிய இது, பெரிய படை, பெரிய பவர் இருக்கிறவங்களை பார்த்து இல்லையா. ஆமாம், அதுதான். அது ஒரு பெருத்த ராஜ்யமாக இருப்பது பெருமைக்குரியது என்ற அடிப்படையில் எந்த மன்னர்களும் பெரும்பாலும் ராஜ்யத்தை பங்கிடுவதில்லை. ஒரே மாட்டார்கள். ஒருவனை மட்டுமே ராஜாவாக்கி அவனுக்கு கீழே அவனுடைய தம்பிமார்கள் எல்லாம் அவனுக்கு கீழே இருக்கும்படியாகத்தான் செய்வார்கள். அதனால் அந்த முதல் இடத்திற்கு வருவதற்கு சில தம்பிமார்கள் விரும்புவது உண்டு. இப்போது இங்கே கைகேயி அதை அந்த விருப்பத்திற்கு உரியவளாக மாறப்போகிறாள், தன் மகன் ஆள வேண்டும் என்று. நிறைய பேர் வந்து போர்ல செத்து போயிடுவாங்க இல்ல ஐயா. இப்ப முதல்ல ஒரு ராஜா இருப்பான், அப்புறம் அவனுக்கு ஆமா, அந்த அடுத்த அது தம் அது அப்படி இறந்து விட்டால் அடுத்தவர்கள் அடுத்த அடுத்து அப்படிதான் ஆள் அடுத்து வருவார். அந்த இன்னொருத்தருக்கு பங்கு வரும். அந்த அண்ணா செத்து போயிடுவாருன்னா அப்ப தம்பி. இப்ப அந்த கதை தானே இந்த ராஜராஜ சோழன் கதையில அந்த ஆமாம், தம்பி ஏதோ அந்த சம்திங் மகன் கரிகாலன், சின்னவன. ஆதித்ய கரிகாலன் இறந்ததுனால தான் அருண்மொழி சோழன் அரசனாக வருகிறான். அதுதான். ஆமா, அந்த இவனாக கூட அந்த நிறைய பாலிடிக்ஸே வந்து இந்த யார் இறந்து போறா அந்த பெரிய மகன் வந்து இருக்கணும். அதனாலதான் நான் அந்த காலத்துல நிறைய குழந்தைகளும் நிறைய பேர் இருப்பாங்க, அதான் நிறைய கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல இந்த அரசர்கள்லாம். ஏன்னா அப்புறம் வாரிசுல என்ன போர் இல்ல அப்புறம் வியாதி வந்துரும், போர் வந்துரும், அப்புறம் நாட்டை ஆள்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஐயா, இந்த பாடல் என்ன ஓசையில படிக்கணும் ஐயா? 130. இது வந்து கலித்துறை என்ற அமைப்பில் இருக்கு. இந்த பாட்டு, சென்ற பாட்டு, இனிமேல் வரக்கூடிய பாட்டெல்லாம் ஒரே இலக்கணத்தில் அமைந்த பாட்டு தான். இப்போ சென்ற பாட்டில இருந்து படித்தால் கூட, பிறந்திறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே, நிரந்திரம்பினும் நியாயமே திரம்பினும் நெறியின், திறந்திரம்பினும் செய்தவம் திரம்பினும் செய்திர், மறம் திரம்பினும் வரன்முறை திரம்புதல் வழக்கோ, மூத்தவர் குறித்தரசனும் முறைமையின் உலகம், காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன், ஏத்து நீள்முடி புனைவதற்கிசைந்தனன் என்றால், மீத்தரும் செல்வம் பரதனை விளக்குமார் எவனோ, அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும், துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான், இரக்கமின்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன், பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகின்றதுவே, தனனதானன தானன தானன தனனா, தனனதானன தானன தானன தனனா, அந்த மாதிரியாக வரக்கூடிய சரி ஐயா, ஐந்து சீர்கள் வருமா ஐயா? ஒரு ஐந்து சீர்கள் வரும். சரியா பார்த்துருக்கீங்க, ஐந்து சீர்கள். சரி, அடுத்த பாடலை பார்த்துடலாமா? போகலாமா? சரி. இவ்வாறாக ஒரு தர்க்கத்தை இவள் சொல்லுகிறாள். அவள் மிகப்பெரிய கோபம் உடையவளாக மாறிவிடுகிறாள். இப்படி பேசிய உன்னுடைய நாவை நான் அறுத்து தள்ள வேண்டும் என்றெல்லாம் மிக கோபப்பட்டு கையை பேசுகிறாள். ஆனால் மந்தரை சளைக்கவில்லை. மீண்டும் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறாள். வரிசையாக முதலில் சாதாரணமான அஸ்திரங்களை பிரயோகித்து வந்தவள் கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பது போல ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாள். ராமனை தன் மகனாகவே பாவிக்கிறாள் கைகேயி. எனவே ராமனுக்கும் பரதனுக்கும் பேதம் கற்பித்து, பரதன் உன்மகன், ராமன் இன்னொருத்தியின் மகன் என்று பேதம் கற்பித்து தன் வாதத்தை முன்வைத்து பார்த்தாள் முதலில் மந்தரை. அதில் கையையினுடைய மனம் பெரிய மாறுதலுக்கு உள்ளாகிவிடவில்லை. ஆனால் அடுத்து அவள் வைக்கக்கூடிய வாதம் எதை சார்ந்து அமைகிறது என்றால், கோசலையை சார்ந்து அமைகிறது. சக்களத்தியை பற்றி சொல்ல தொடங்குகிறார். சககளத்தி என்ற சொல் சக்களத்தி என்று இப்போது வழக்கத்தில் இருக்கிறது. சக்களத்தி என்றால் மனைவி, சககளத்தி என்றால் தன்னுடைய நாயகனுக்கு சக மனைவியாக, இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடியவள் என்று அர்த்தம். எப்போதும் சக்களத்தினுடைய பிள்ளைகள் மீது கூட பெண்கள் அன்பு செலுத்துவார்கள். அது இயல்பாக வரும், பிள்ளைகள் மீது இயல்பாக அன்பு பூத்துவிடும். ஆனால் சக்களத்தி மீது அந்த அன்பு வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அது எப்போதும் அங்கு ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே அந்த இடத்தை தொடுகிறாள் மந்தர். ராமன் அரசான் அரச பீடத்தில் ஏறிவிட்டால் கோசலை அதிகாரம் மிக்கவளாக மாறிவிடுவார். அந்த புறத்தில் இனிமேல் கோசலினுடைய அதிகாரம் தான் நடக்கும். இவ்வாறு மந்தரை சொல்வதில் இன்னொரு கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. அப்படியானால் இனிமேல் கோசலையினுடைய அதிகாரம் தான் நடக்கும் என்று சொல்வதனால் இது நாள் வரைக்கும் அங்கு கைகேயினுடைய அதிகாரம் தான் நடந்திருக்கிறது என்று பொருள் வருகிறது. எனவே கைகேயி ஒரு அதிகாரம் மிக்க பெண்ணாக அங்கு இருந்திருக்கிறாள். அதற்கு பிரதான காரணம் இந்த மூவரில் கைகேயி மீது தனித்த ஈடுபாடு உடையவனாக தசரதன் இருந்தான் என்பது ஒன்று. அது மாத்திரமல்லாமல் கைகேயி போர்த்திறமிக்கவளாக, போர்க்களத்தில் போய் சண்டையிடக்கூடியவளாக, தேர் நடத்தக்கூடியவளாகவும் இருந்திருக்கிறாள். சம்பராசுரன் என்ற ஒரு அசுரனோடு போர் நடந்தபோது தசரதனுடைய தேரை செலுத்தி அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு, தன் கணவன் வெற்றி பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவள் கைகேயிதான். அந்த அடிப்படையில் போர் போன்ற நிகழ்வுகளில் கூட பங்கேற்கும் அளவிற்கு கைகேயி இருந்தமையால் அவள் அரண்மனையிலும் அதிகாரம் செலுத்தக்கூடியவளாக இருந்திருப்பாள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அரசனுக்கு போர்க்களத்தில் போய் உதவி அவன் வெற்றி பெறுவதற்கு, வெற்றி கனியை தட்டி பறிப்பதற்கு உறுதுணையாக இருந்தாள் இவள் என்றால் இயல்பாகவே மற்றவர்கள் அவளை மதிக்க தொடங்கி விடுவார்கள். கோசலை என்னதான் மூத்த மனைவியாக இருந்தாலும் கூட அவளே கைகேயியை மதிப்போடு மரியாதையோடு தான் பார்த்திருப்பார். ஆனால் இனிமேல் நிலைமை என்ன ஆகும் என்றால், ராமன் அரசபீடம் ஏறிவிட்டால் ராமன் அதிகாரத்திற்கு வந்து விடுகிறான். அங்கு தன் மகன் அரசனாக இருக்கிறான் என்ற அந்த மன பாவத்தில் கோசலையினுடைய தன்மை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாறும், என் மகன்தானே அரசன் என்ற நிலை வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு உன் கதி என்ன? அவ கோசலை அந்த நிலை, அந்த அதிகார நிலையை கை கொண்டு விட்டால் அதன் பிறகு உன் கதி என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறாள். அதோடு நிறுத்தவில்லை, மேலும் சொல்லுகிறாள், ராஜ மாதவாக அவள் மாறிவிடுவாள். மகன் அரசன் என்றால் அவள்தான் ராஜ மாதா. இந்த அரண்மனை, அந்தப்புறம் அரண்மனை இவற்றினுடைய செல்வங்கள் எல்லாம் அவள் பொறுப்பில் இயல்பாகவே போய்விடும். அப்படி போய்விட்டதென்றால் உன்னை நாடி வருகின்ற ஏழை எளியவர்களுக்கு பொருள் இப்போது நீ வாரி வாரி வழங்குகிறாயே, இனிமேல் நீ அவ்வாறு உன் இஷ்டத்திற்கு வழங்க முடியாது. எதை கொடுப்பதாக இருந்தாலும் அவளிடம் கேட்டுதான் எடுத்து கொடுக்க முடியும். அந்த கோசலையினுடைய உத்தரவு இருந்தால்தான் நீ இந்த செல்வங்களை எல்லாம் கையாள முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தானம் பெற வந்தவர்களுக்கு தானம் அளிக்க முடியாது, அவளை கேட்டுதான் நீ தானம் அளிக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னுடைய உறவினர்கள் தந்தை தமையன் முதலியவர்கள் இங்கு வந்தால் உன் இப்போதெல்லாம் நீ அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்து அனுப்புகிறாய். அவர்களுக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கிறாய். இனிமேல் அவர்கள் வருவார்களே ஆனால் அவர்களுக்கு உன் விருப்பப்படி நீ எதையும் எடுத்துக் கொடுக்க முடியாது. கோசலையினுடைய அனுமதி பெற்றுதான் நீ ஒரு துரும்பை கூட கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த வாதம் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கைகைக்குள் ஏற்படுத்துகிறது. இதுவரைக்கும் வைத்த வாதங்களை விட இது மிகப்பெரிய சம்மட்டியடியாக கையினுடைய மனத்தை போய் தாக்குகிறது. இன்னும் உச்சபட்சமாக ஒரு வாதத்தை வைக்கிறாள். அதில்தான் கையினுடைய மனம் முற்றிலும் மாறிவிடுகிறது. தலைகீழ் திருப்பம் உண்டாகி விடுகிறது. அது என்னவென்றால், சீதையின் தகப்பனாகிய ஜனகனுக்கும் கைகேயியின் தகப்பனாகிய கேகய நாட்டு அரசனுக்கும் ஆகாது. இரண்டு பேரும் பகைவர்கள். சனகன் ஒரு பெரும் வேந்தன். அவன் நினைத்தால் கேகய நாட்டு அரசன், கைகையினுடைய தகப்பனாகிய அந்த கேகய நாட்டு அரசனை படையெடுத்து அப்படியே ஒன்றுமில்லாதவனாக செய்துவிட முடியும், அந்த நாட்டை ஆக்கிரமித்து விட முடியும். ஆனால் இது நாள் வரைக்கும் தன் பகைவனாகிய கேகயனை விட்டு வைத்திருந்தான் ஜனகன். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கைகேயியை, அந்த கேகய நாட்டு அரசனாய், அரசனின் மகனாய், மகளாகிய கைகேயியை தசரதன் மணமுடித்திருந்தான். ஒரு சக்கரவர்த்தி மணமுடித்திருந்தான். இவர்களிலெல்லாம் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவன் தசரதன். தசரதனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவன் ஜனகன். சாதாரண சிற்றரசனாக இருப்பவன் கேகயன். ஜனகன் நினைத்தால் கேகயனை அடித்து விடலாம், அடித்து அந்த ராஜ்யத்தை தனக்குள் உரியதாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வல்லமை ஜனகனுக்கு இருந்தது. ஆனால் கேகயனுடைய மகளை தசரதன் மணம் செய்து கொண்டதனால் கேகயனை நோக்கி ஜனகன் படையெடுத்து சென்றால் தன்னுடைய மாமனாருக்கு தசரதன் உதவ வந்து விடுவான். எனவே ஜனகனால் கேகயனை வெற்றி கொள்ள முடியாது. எனவே கேகயன் மீது போர் தொடுத்து தசரதனுடைய பகையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, அவன் பெரிய சக்கரவர்த்தி என்ற காரணத்தால் இது நாள் வரைக்கும் ஜனகன் அமைதியாக இருந்தான். இப்போது ஜனகனுடைய மகளாகிய சீதை ராமனுக்கு மனைவியாகிவிட்டாள். தசரதனும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போகிறான். ராஜாங்க காரியத்தை இனிமேல் அவன் கவனிக்க மாட்டான். ஓய்வு பெற்று தவம் செய்ய போய்விடுவான். ராமன் தான் அரச பீடத்தில் இருப்பான், சீதையின் கேழ்வன் ராமன். இப்போது ஜனகனுடைய நிலை என்னவாகும்? ஆஹா, நம் மருமகன் தான் அங்கு கோசல நாட்டு அரசனாக இருக்கிறான். இனிமேல் நாம் கேகயனை தாக்குவதற்கு எந்த இடையூறும் இல்லை, தடை எதுவுமே இல்லை என்று நினைத்து போய் தாக்கி விடுவான். உன்னுடைய அப்பாவினுடைய வாழ்க்கையே இருட்டடைய போகிறது. அவன் ராஜ்யத்தை இழந்து ஏதுமற்ற ஓட்டாண்டியாக ஆகப் போகிறான். இதையெல்லாம் யோசித்துப்பார். ராமன் ஆட்சி பீடம் ஏறினால் இவையெல்லாம் நடக்கும், இவற்றையெல்லாம் யோசித்துப்பார் என்று இப்படி வாதம் வரிசையாக வைத்து கடைசியில் உச்சமாக சக்கரவர்த்தி விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாள் தன் வாதத்தை மந்தரை. இவ்வாறெல்லாம் படிப்படியாக வாதத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து கையினுடைய மனத்தை மாற்றி முடித்து விடுகிறாள் மந்தரை. அவளுடைய மனம் மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய கம்பர் கவி கூற்றாக இந்த 132வது பாடலில் ஒரு செய்தி சொல்கிறார். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனல் தூமொழி. தூமொழி என்பது கைகையை குறிக்கிறது. தூய வார்த்தைகளை பேசக்கூடியவள். அது அன்மொழி தொகையாக வந்திருக்கிறது. எப்படி இப்போது தேன்மொழி, கனிமொழி என்றெல்லாம் பெயர் இருக்கிறது அல்லவா சில பெண்களுக்கு. அப்படி பெயராக இல்லாமல், அப்படி பெயர் அல்லாத பெண்களை தேன்மொழி என்று சொல்லி கூப்பிட்டால் அது அன்மொழி தொகையாக வரும். தேன் போல வார்த்தைகளை பேசக்கூடியவள் தேன்மொழி. அதை போல தூய வார்த்தைகளை பேசக்கூடியவள் தூமொழி. அது கைகையை குறிக்கிறது. நல்லருள் துறந்தனள் என்று சொல்கிறார் கம்பர். தூய வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த கைகேயி கடைசியில் நல்லருள் துறந்தனள். அவள் ஏன் அவ்வாறு நல்லருள், நல்லருள் அதாவது அவள் அடிப்படையில் கருணை நிரம்பியவள் தான். நல்ல இரக்க சுபாவம், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற மனித மாண்பு மிக்கவள் தான் அவள். ஆனால் இப்போது மனதில் இருந்த அந்த அருள்தன்மையை அவள் கைவிட்டு விட்டாள். அது ஏன் அவ்வாறு அந்த நிலையை அவள் அடைந்தாள் என்றால், அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் கம்பர். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க ஒருபுறம் பாவம் வந்து உந்து தூண்டுகிறதாம், இன்னொரு புறம் புண்ணியம் வந்து தூண்டுகிறதாம். இந்த ரெண்டும் தூண்டியதனால் அவள் தன் மனத்தில் இருந்து அருள் தன்மையை நீக்கிவிட்டாள் என்று கம்பர் பாடுகிறார். அது என்ன பாவம், என்ன புண்ணியம்? அரக்கருடைய பாவம் அரக்கர் அல்லாதவர்களுடைய புண்ணியம். இந்த இரண்டும் தூண்டியதால் தான் தன் மனத்தில் இருந்த நல்ல தன்மையை, அருள் இயல்பை கையேயி கைவிட்டாள் என்று சொல்லுகிறார் கம்பர். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், அரக்கர் பாவம் தூண்டுகிறது கையையே அவ்வாறு மாறும்படி தூண்டுகிறது. அரக்கர் பாவம் தூண்டுகிறது என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், அந்த அரக்கருடைய பாவத்தின் பலன் அவர்களுக்கான அழிவு. அவர்களுக்கான அழிவு காலம் வந்துவிட்டது. எனவே அந்த பாவத்தின் பயன் கையை மூலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எனவே அவ்வாறு சொல்கிறார், பாவம் வந்து தூண்ட, அரக்கருடைய பாவம் வந்து கையையே தூண்ட. அல்லவர் இயற்றிய அறம், அந்த அரக்கர்கள் அல்லாதவர்கள். அல்லவர் என்பது அரக்கர் அல்லாதவர் என்ற பொருளில் வருகிறது. முன்பு அரக்கர் சொல் அரக்கர் என்று குறித்து சொன்னதற்கு மாறானவர்களை எல்லாம் காட்டுகிறது அந்த அல்லவர் என்ற வார்த்தை. அரக்கர்கள் அல்லாதவர்கள் அதாவது தேவர்கள், முனிவர்கள், மற்ற மானுடர்கள், இவர்களை எல்லாம் குறிக்கக்கூடியதாக அந்த அல்லவர் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அல்லவர் இயற்றிய அறம், மற்றவர்கள் இயற்றிய புண்ணியங்கள் எல்லாம் தூண்ட, மற்றவர்கள் இயற்றிய புண்ணியத்தினுடைய பலன் விளைகின்ற காலம் வந்துவிட்டது. எனவே அவர்கள் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த போராட்டமான நிலை மாறி இனிமேல் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. அரக்கர்கள் இவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி துன்புறுத்தி வருகிறார்கள். அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான புண்ணிய பயன் இவர்களுக்கு விளையப் போகிறது. எனவே இந்த புண்ணிய பயன் தூண்டியதாலேயும் அரக்கருடைய பாவம் தூண்டியதாலேயும் அருள் தன்மையை துறந்து விட்டாள் கைகேயி. மேலும் சொல்லுகிறார் கம்பர், மடமான் இரக்கம் இன்மை அன்றோ இன்று இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. இரக்கம் இல்லாமல் நடந்தாள் கைகேயி, நடக்கப் போகிறாள் கைகேயி. தசரதன் எவ்வளவோ கெஞ்சுகிறான், காலில் விழுந்து கூட மன்றாடுகிறான், ஆனால் சற்றும் இறங்கவில்லை. தான் கொண்ட எண்ணத்தில் உறுதியாக இருந்து தன் காரியத்தை சாதித்தே விடுகிறாள் கைகேயி. அந்த பகுதியை நாம் படிக்கும்போது இப்படியும் இரக்கமற்றவளாக ஒரு பெண் இருப்பாளா? நாயகன் மன்றாடுகிறான், தனக்கு மரணம் சம்பவிக்கும், தன் ஆவி பறிபோகிவிடும் என்று இறங்கி கேட்கிறான். ஆனால் அதற்கெல்லாம் மசியாமல் தான் கேட்டதிலேயே பிடிவாதமாக இருந்து அதை சாதித்து விடுகிறாள் கைகை. அந்த இடத்தில் அவள் எவ்வளவு தூரம் இரக்கமற்றவளாக மாறியிருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு கம்பர் இரக்கமின்மை என்றோ அவளுடைய இரக்கமின்மை அல்லவா என்று, அவளுடைய இரக்கமின்மை என்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறார். மடமான் இரக்கமின்மை என்றோ இளமையான மான் போன்ற கைகேயி, இதுவும் அன்மொழித்தொகையாக கைகேயியைத்தான் குறிக்கிறது. மடமான் என்பது அன்மொழித்தொகைக்கும் ஓம ஆகு பெயருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இந்த மான், மான் வந்தாள் என்று சொன்னால், அது மான் வந்தது என்று சொன்னால் ஒரு மான் வந்தது, அது மானையே குறிக்கிறது. மான் வந்தாள் என்று சொல்லும்போது அது ஓமையாகு பெயராக மாறிவிடுகிறது. மான் போன்றவள் வந்தாள் என்று அர்த்தம். அந்த மானுக்கே ஒரு அடை சேர்த்து மடமான் வந்தாள் என்று சொல்லும்போது அது அன்மொழித்தொகையாக ஆகிவிடுகிறது. ஓமையாகு பெயரும் அன்மொழித்தொகையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஒரே மாதிரியான அர்த்தம் தரக்கூடியவை தான். ஆனால் அன்மொழித்தொகைக்கும் ஓம ஆகுபெயருக்கும் என்ன வேறுபாடு என்றால் ஒரு சின்ன வேறுபாடு தான். அன்மொழித்தொகையில் அந்த சொல்லுக்கு, அந்த ஓமை ஓமையாக வருகிறதையே அந்த சொல்லுக்கு அடையாக இன்னொரு சொல் வரும். இப்போது உதாரணத்திற்கு சொல்லலாம், கொடி வந்தாள் என்றால் அது ஓமையாகு பெயர். கொடி போன்ற ஒருத்தி வந்தாள் என்று அர்த்தம். பூங்கொடி வந்தாள் என்று சொன்னால் அது அன்மொழித்தொகை. பூக்களை உடைய கொடியை போன்றவள், அந்த பூ என்பது கொடிக்கு அடையாக வருகிறது. அவ்வாறு வந்தால் அது அன்மொழித்தொகை. இந்த அன்மொழித்தொகையும் ஓமையாகு பெயரும் நிறைய இடங்களில் வரும், இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரும். அன்மொழித்தொகை எது, ஓமையாகு பெயர் எது என்பதில் புலவர்களுக்கு இடையே சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கின்றன. பழைய இலக்கியங்களில் சில இடங்களில் சில புலவர்கள் அன்மொழித்தொகைக்கும் ஓமையாகு பெயருக்கும் வேறுபாடு, அதாவது அடையெடுத்த ஓமையாகு பெயர் என்று சொல்லுவார்கள். அடையெடுத்த ஓமையாகு பெயர் என்று ஒன்று இருக்கிறது. அடையெடுத்த ஓமையாகு பெயருக்கும் அன்மொழித்தொகைக்கும் வேறுபாடு காட்டாமல் ரெண்டையும் ஒன்றாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் சில புலவர்கள். இது அடையெடுத்த ஓமையாகு பெயர் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அந்த இடங்களில் அதற்கு பிறகு வரக்கூடிய உரையாசிரியர், அந்த உரையாசிரியர் தவறாக சொல்லிவிட்டார், அது அடையெடுத்த ஓமையாகு பெயர் அல்ல, அது அன்மொழித்தொகை, இதை புரியாமல் அவர் உரை எழுதி விட்டார் என்று ஏற்கனவே சொன்ன புலவரை மட்டம் தட்டுவார். இப்படியெல்லாம் இருக்கிறது. அந்த அடையெடுத்த ஓமையாகு பெயருக்கும் அன்மொழித்தொகைக்கும் இடையே மிக சின்ன வேறுபாடு உண்டு. இப்போ இதுவே மடமான் என்பது மானுக்கு அடையாக வருகிறது. மட என்பது மானுக்கு அடையாக வருகிறது. எனவே இது அன்மொழித்தொகை. இதுவே மானுக்கு அடையாக வராமல் நற்குணமான் என்று வருவதாக வைத்துக் கொள்வோம். நற்குணமான் வந்தாள் என்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அங்கு நற்குணம் என்பது, குணம் என்பது அந்த பெண்ணுக்கு தான் பொருந்தும். நல்ல குணம் உடையவளாக பெண் தான் இருப்பாள். மானுக்கு நற்குணம் உடைய மான் என்று சொல்வது வழக்கமில்லை. எனவே நற்குணமான் என்று சொன்னால் அது அடையெடுத்த ஆகு பெயர். மடமான் என்று சொன்னால் அது அன்மொழித்தொகை. அங்கு மடம் என்பது அந்த மானுக்கே அடையாக வருகிறது. இளமையான மான் போன்றவள் என்று வருகிறது. ஆனால் நற்குணமான் என்றால் நற்குணங்களை உடைய ஒரு பெண், அவள் மான் போன்றும் இருக்கிறாள். ஆக அந்த நற்குணம் என்பது அந்த பெண்ணுக்கு போய் அடையாக சேருவதனால் அதை அடையெடுத்த ஆகுபெயர் என்று வரும். இதுதான் அடையெடுத்த ஆகுபெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் உள்ள வித்தியாசம். இது கொஞ்சம் இப்போது கேட்பதற்கு உங்களுக்கு இது புதிதாக இருப்பதனால் கொஞ்சம் குழப்பமாக தோன்றும். ஆனால் பல இடங்களில் அடையெடுத்த ஆகுபெயர் எது, அன்மொழி தொகை எது என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்க பார்க்க அதற்கான தெளிவு வந்துள்ளது. இங்கு இது அன்மொழி தொகையாக வந்திருக்கிறது, கைகையை குறிக்கிறது. கைகையினுடைய இரக்கமின்மை அன்றோ, இரக்கமற்ற தன்மை அல்லவா, இன்றி இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேயி இப்படி இரக்கமற்றவளாக மாறியதனால்தான் இன்றைக்கு ராமனுடைய புகழ்வாய்ந்த தொன்மையான புகழ்வாய்ந்த அந்த கதை அமுதத்தை உலகம் பருகி கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் ராமன் யார் என்றே இந்த உலகம் அறியாமல் போயிருக்கும். ஏதோ ஒரு மன்னர்கள், பல ஆயிரக்கணக்கான மன்னர்களின் பட்டியலில் ராமனும் ஒருவனாக எண்ணப்பட்டு தனித்த அடையாளம் காட்டப்படாதவனாக போயிருப்பான். இந்த கைகேயி இரக்கமற்றவளாக புகுந்து கதையின் நடுவே வந்து கதையின் போக்கையே மாற்றியதால்தான், ராமன் காட்டிற்கு போனதால்தான், அதனால் ராமன் காட்டுக்கு போனதால்தான், அப்படி போய் அங்கு அரக்கர்களை அவன் கொன்றதால்தான், ராவணனை வதம் செய்ததால்தான் அவனுக்கு புகழ் வந்து சேர்ந்தது. இல்லாவிட்டால் அந்த புகழை ராமன் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே கைகேயியின் இரக்கமின்மைதான் ராமனுடைய புகழாகிய அமுதினை இன்றைக்கும் உலகங்கள் பருகி கொண்டிருப்பதற்கான காரணம், முழு காரணம் என்று கம்பர் சொல்லுகிறார். இது கவிக்கூற்றாக அமைந்த பாடல். மடமான் இரக்கம் இன்மை அன்றோ, இரக்கமற்ற தன்மை அல்லவா, இன்று இவ்வுலகங்கள், இன்று இந்த நாடுகள் எல்லாம், உலகங்கள் என்பதை நாடுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்று இந்த தேசங்கள் எல்லாம் ராமன் பறக்கும் தொல் புகழ், பறக்கின்ற தொல் புகழ், பறத்தல் என்றால் பறந்து விரிதல், பல இடத்திலும் வியாபித்தல் என்று அர்த்தம். வியாபிக்கின்ற, பல இடத்திலும் பறந்து விரிகின்ற தொன்மையான புகழ்வுடைய அந்த கதை, இராமாயண கதையாகிய அமுதினை பருகுகின்றது. இந்த உலகங்கள் எல்லாம் பருகுகின்றது, பருகுகின்றதுவே, பருகுகின்ற அது அவளுடைய இரக்கமின்மையால் தான், அந்த பருகுகின்றதாகிய அந்த நிகழ்வு அவளுடைய இரக்கமின்மைதான், அவளுடைய இரக்கமின்மை தான் இன்றைக்கு இந்த உலகங்கள் எல்லாம் பருகின்றதற்கான காரணம் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க, அந்த துறக்கக்கு என்ன அர்த்தம் ஐயா? துறக்க, துறக்க என்றால் தூண்ட, அதை செலுத்த. சரி ஐயா. இந்த மாட்டை துரத்துதல் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா, துரத்துதல் என்றால் தூண்டுதல், தூண்டி அதை செலுத்துதல், அந்த மாதிரி துரத்தல் என்றால் செலுத்துதல் என்று அர்த்தம். செலுத்த, தூண்டி செலுத்த. பாவமும் வந்து கைகையை தூண்டுகிறது, அரக்கருடைய பாவமும் வந்து தூண்டி அவளை உந்தி தள்ளுகிறது. அரக்கர் அல்லாதவர்களுடைய புண்ணியமும் வந்து உந்தி தள்ளுகிறது. இவ்வாறு உந்தி தள்ளுதனால் அவள் அருளற்றவளாக மாறிவிட்டாள் என்று முதல் இரண்டடிகளில் சொல்லுகிறார். அவ்வாறு அவள் அருளற்றவளாக மாறியது ஒரு நன்மைக்குத்தான். அவளுடைய அருளற்ற அந்த தன்மைதான், இரக்கமற்ற அந்த தன்மைதான் இன்றைக்கு இந்த உலகங்கள் எல்லாம் ராமனுடைய கதா அமுதத்தை பருகுவதற்கு காரணமாக அமைந்தது என்ற அந்த தீமையிலும் நன்மை விளைந்ததை எடுத்து காட்டுகிறார் கம்பர். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாடல்ல இந்த கருத்தை, அதாவது அவன் செய்த பாவம் எல்லாம் உருவாக வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு பாடல்ல வந்த மாதிரி ஒரு அது ஞாபகம் இருக்கு. மந்திரைக்கு சொன்னது. இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமைதான் துன்னரும் கூனி என்று வந்தாள் என்று சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த ஆமாம், அதுவும் அது இதுவும் அதுவும் சம்பந்தமான. கிட்டத்தட்ட சமம் தான். அங்கு அங்கு மந்திரை மந்திரையையும் ராவணனுடைய பாவம் தூண்டுதலால் தான் மந்திரை வந்தாள் என்று சொல்லுகிறார் அங்கே. அங்கு அங்கே அதாவது மந்திரை தான் முதல் காரணம். மந்திரை வராவிட்டால் கையையும் மனம் மாறி இருக்கவே மாட்டாள். மந்திரை தான் முதல் காரணம் அங்கு. அதனால் மந்திரைக்கே அதை சொல்லிவிட்டால் மந்திரை இவ்வாறு உபதேசித்தும் கையை மாறாமல் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி கையை மாறாமல் இருந்திருந்தாலும் இந்த ராமாயணம் நடந்திருக்காது. எனவே ரெண்டு பேருக்குமே அவ்வாறு சொல்லுகிறார். மந்திரைக்கும் அவ்வாறு சொல்லி இருக்கிறார். ராவணனுடைய பாவம் தான் மந்திரையாக வடிவம் கொண்டு வந்தது என்று மந்திரைக்கும் இந்த மாதிரியாக ஒரு கருத்தை கம்பர் சொல்லுகிறார். கையைக்கும் அவ்வாறே சொல்லுகிறார். ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா, நான் ஆ ஆமாம் நம் சொல்லுகிறேன். நம் ஆ முடிச்சுக்கலாம். ஆ ஒரு முறை படித்து விடலாம். நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆ பாடல் 130. பிறந்திறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே, நிறம் திறப்பினும் நியாயமே திறப்பினும், நெறியின் திறம் திறப்பினும் செய்தவம் திறப்பினும் செய் திறப்பினும் இல்லை, திறம்பினும். திறம்பினும் ஆமாம். செய்தவம் திறம்பினும் செயிர்தீர் மரம் திறம்பினும் வரன்முறை திறம்புதல் வழக்கோ. ஆமாம், நல்ல. அடுத்த பாடல். மூத்தவர்க்கு உரித்து அரசு என்னும் முறை மெய்யின் உலகம் காத்த மன்னனின் இளையன் அன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள் முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விளக்கு மாறு எவனோ. ஆ நல்ல. அடுத்த பாடல். அறக்கரர் பாவமும் அல்லவர் அரக்கர் இயற்றி தான், அரக்கர் ஆமா தான். ஆ அறக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்தனள் தா தூமொழி மடமான் இரக்கம் இன்மையன்றோ இன்று இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. ஆ அதான் நல்லா வாசித்தோம். அதில் பறத்தல், பறந்து விரிதல், தண்ணீர் நீர் பறந்தது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. நீர் பரப்பு, நீர் பரப்பு, நீர் பரவி கிடக்கிறது. அந்த பரவுதல் என்ற வார்த்தையில் இருந்து தான் பறக்கும் தொல் புகழ் என்று வருகிறது. அதுவே வள்ளின ரகரம் வந்து இருந்தால் பறக்கும் அப்படின்னா அதற்கு அர்த்தம் வேறு. அது பறவை பறப்பதை குறிக்கும். அது வேறு. இது இடையினர் வித்தியாசம். மற்றவங்களும் படிக்கிறீங்களா? படிச்சு அடுத்து படிக்கலாம். பிறந்திறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே, நிறம் திரும்பினும் நியாயமே திரும்பினும், நெறியின் திறம் திரும்பினும் செய்தவம் திரும்பினும் சீர்தீர் மரம் திரும்பினும் வரன்முறை திரும்புதல் வழக்கோ. சரி, நல்லா. கமலா, அடுத்து திரும்பி நான் இன்னொட்டி படிச்சிடறேன். அப்படி மூத்தவர்க்கு உரித்து உரித்த உரித்து அரசு எனும் உரைமை இன்பம் நியாயப்படி அதுலேயும் ஒரு அடைப்புக்குறி வந்திருக்க வேண்டும். அதை போட விட்டு விட்டார்கள், மறந்து விட்டார்கள். மூத்தவர் குறித்தரசனும் அப்படி அரசு என அந்த அரசு அந்த அதுலேயும் ஒரு அடைப்புக்குறி, ரெண்டு அடைப்புக்குறி விடுபட்டு இருக்கிறது. மூத்தவர் குறித்தரசனும் அப்படி சேர்த்து வர வேண்டும். மூத்தவர் குறித்தரசனும் உரைமையின் உலகம் படி. முத்தவர் குறித்த அரசனும் முறைமையின் உலகம் காத்த மன்னனின் இளையனன் நன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள்முடி புனைவர் புனைவர்க்கு இசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விளக்குமாறெவனோ. ஆ சரி, நல்லா வாசிக்கும். இதுவும் ஏறாத ஒரு வாசித்து முடித்து. நான் படிக்கிறேன். அறக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்தனல் தூமொழி மடமான் இரக்கம் இன்மையன் இன்மையன்றோ இன்றிவ்வுலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதனை பருகின்றதுவே. ஆ சரி, நல்லா இருக்கு. இன்றைக்கு இந்த வாரத்தில் யாராவது புதிதாக வந்திருக்காங்களா? இல்லையா, இந்த வாட்டி யாரும் புதிய ஆ வரலன்னு சரி, நினைக்கிறேன். ஆ சரி. சாந்தகுமார் இருக்காரு, ஆனா அவர் ஆமாம், போன வாரமே வந்துருக்காரு. அவர் பழைய நண்பர் தானே. ஆமா, வேற புதிதாக நண்பர்கள் யாரும் வரலைங்க. ஆ சரி சரி. கணேசனும் ஆரம்பத்துல இணைந்திருந்தார், அப்புறம் ஆமாம் நடுவுல ஆமாம் விலகிட்டாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. மிக்க நன்றி ஐயா, கலந்து கொண்ட ஆ அனைவருக்கும் நன்றி, மிக்க மிக்க நன்றி. ஆமா, மிக்க நன்றி. நன்றி ஐயா, அடுத்த வாரம் சந்திப்போம். மகிழ்வு. சந்தோஷம், மிக்க நன்றி, நன்றி. நன்றி, வணக்கம்.